பருவமா, பாட்டமுள்ள பருவமா, ஏ கூட்டத்துல குனிஞ்சிருக்கிற குருவமா, பாட்டமுள்ள பருவமா, ரெட்ட மாட்டு வண்டியில் ஊர்வலமா, பருவமா சுத்தி திரிவமா, பாட்டு பாடிச்சு பாலும் பழமும் தருவமா, ரெட்ட மாட்டு வண்டியில் ஊர்வலமா, பருவமா சுத்தி திரிவமா, பாட்டு பாடிச்சு பாலும் பழமும் தருவமா. இந்த காலமான சே நினைச்சு உலகம் மறந்தவ விட்டு பற